ஸோ இரண்டாவது பதிவில் ஒரு முக்கியமான செய்தி பார்த்தோம். அதாவது நீராவி பூமி எங்கேயும் நம்ம மொண்டு தண்ணியை ஊற்றி தான் ஆவியாக்குறோம். நம்மளுக்கு நிறைய சந்தேகம் வரும். வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வயல்வெளிகள் வயல்வெளிகள் தான் மேகக்கூட்டங்களை உருவாக்குதுன்னு. நம்ம கோடை காலங்களில் மொண்டு ஊற்றி நம்ம விவசாயம் செய்கிறோமே, மழை பெய்கிற போது பயிரெல்லாம் அந்த பூமி எல்லாம் மழை பெய்கிற தண்ணியெல்லாம் பூமி மேலே தானே ஊற்றுது. அந்த தண்ணி நீராவியாக தானே மாறி போகுது, சாக்கடை தண்ணியெல்லாம் நீராவியாக தானே மாறி போகுது, இதுவும் மேகமாக தானே உரு மாறணும், இந்த நீராவியும் மழையாக தானே வரணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி படித்தவர்களுக்கும் சரி படிக்காத பாமரர்களுக்கும் உண்மையாகவே வரணும். வந்தால் தான் அது நியாயமான கேள்வி, சந்தேகம் சரி. ஆனால் நீராவி உருவாவதற்கும் மேகக்கூட்டங்கள் உற்பத்தி செய்வதற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது. தரவோரமாக இருக்கிற நீராவி ஒரு காலத்திலையும் மேகக்கூட்டங்களாக உருமாறுவதில்லை. தரவோரமாக இருக்கிற நீராவியை பார்த்துட்டு யாராவது நீங்கள் மேகம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அண்ணாந்து வானத்தை பார்க்கணும், ஒரு 2000-3000 அடி மேலே மலைமுகடுகள்லாம் மோதிக்கிட்டு போகிற அளவுக்கு நீராவி அங்கே போனாதாங்க அதுக்கு பேர் மேகம். அங்கே போக போக குளிர்ச்சி, அங்கே போன பிறகு தான் இந்த நீராவி குளிர்ந்து மேகங்களாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற கருமேகங்களாகவும் வெண்மேகங்களாகவுமே தெரியும். பூமி ஓரமாக நீராவி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அது நீராவியாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர அது ஒரு காலத்துலேயும் மேகமாக நம்ம கண்ணுக்கு புகை மாதிரி தெரியவே தெரியாது. மேகக்கூட்டங்கள் தெரியுது பார்த்தீங்களா, புகை மாதிரி, கரும்புகை மாதிரியும் வெண்புகை மாதிரியும் அந்தமாரி தெரியவே தெரியாது. ஏன்னா பூமியிலிருந்து மேலே செல்ல செல்ல அழுத்தம் குறைவு, அங்கே அழுத்தம் குறைவான இடத்திற்கு நீராவி போன உடனே அங்கே குளிர்ச்சியும் இல்லை, நீராவி ஆனால் அங்கே போயிடுச்சு. அதனால் அது ஒரு வடிவம் எடுக்குது, வெண்மையான நீரை நிறமற்ற நீர் ஆவியாகும் பொழுது அவைகள் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து மிக மென்மையான, எப்படி நீருக்கு நிறமற்ற ஒரு வெண்மை நிறம் இருக்கிறதோ அதுபோல நிறமற்ற உருவமாக வெண்மையான ஒரு மேகமாக நீலவானத்திலே வெண்மேகமாக அது நமக்கு காட்சி தருகிறது. அதுவே குளிர்ச்சி பட்டால் உடனே கருத்து கருமேகமாக மாறுகிறது. இது இயற்கை. இந்த மாதிரி அழுத்தத்தோடு அவ்வளவு தூரத்துக்கு நீராவியை கொண்டு போகணும் இல்லையா? பூமி ஓரமாகவே அலைஞ்சிட்டு இருந்தால் மேகங்கள் உருவாகாது. அவ்வளவு தூரத்துக்கு அழுத்தத்தோடு மிக பெரும் அளவில் நீரை அங்கே கொண்டுகிட்டு போகணும். அப்போ தான் அது மேகக்கூட்டங்களாக உருமாறும். ஒன்று, மிகப்பெரிய அளவில் காடுகளை விட பல நூறு மடங்கு அதிகமான நீரை நீராவியாக உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த நீராவியும் மேகங்கள் உருவாகின்ற 2000-3000 அடி தூரத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அந்த நீராவி. அப்போ தான் அது மேகங்களாக உருமாறும். இந்த ரெண்டு வேலையும் ஒரே நடத்தணும் நடக்கணும். ஏன்னா காடுகளால் அந்த தரை எவ்வளவு நனைஞ்சிருக்கோ, காடுகளை எவ்வளோ தூரம் மழை பெஞ்சி காடுகள் இருந்த மரங்களுக்கும் கீழே உள்ள தரை நனைஞ்சிருக்கோ அவ்வளவு நீரை தான் அது விரும்பினாலும் கூட ஆவியாக்க முடியும். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட தண்ணி இருந்தால் தானே அந்த மரங்களே ஆவியாக்க முடியும். அப்போது அந்த காடுகள் சேர்க்கின்ற நீரை விட பல நூறு மடங்கு நீரை சேர்க்கவும் வேண்டும். அந்த நீரை மரங்கள் செலுத்த முடியாத உயரம் இருக்கு பாருங்க, 3000 அடி உயரம், 2000 அடி, 3000 அடி, அதுக்கு மேலேயும் கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அல்லது மேகக்கூட்டங்கள் உற்பத்தி ஆகின்ற தூரத்திற்கு செலுத்த வேண்டும் அழுத்தத்தோட. அப்போ தான் அந்த நீராவிக்கு வந்து மேகக்கூட்டமாக உருமாறும். அதற்கு ஒரு அமைப்பை செயற்கையாக உண்டு பண்ணினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த அமைப்புக்கு பேர் என்ன? அதுதாங்க நெல் வயல்கள். காடுகள் வெளியேற்றுகின்ற நீரையும் வாங்கி ஒரு ஒரு ஏக்கரில் எடுக்கிற வரப்பு, ஒரு காணி நிலத்தில் எடுக்கிற வரப்பு தாங்கிட்ட பெய்கிற நீரையும் பிடிச்சி வச்சுக்குது. 4 அடி மேட்டு நிலம் வந்து மேட்டிலேருந்து பள்ளமாக இருக்கிறதுனால மேட்டு பகுதியில் பெய்கிற நீர் வடிஞ்சு வந்தால் அதையும் உள்ளே வாங்கி அதையும் தன்னதே வச்சுக்குது. தன்னுடைய இடத்துல பெய்கிற நீர் மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட நீங்கள் எவ்வளோ உயரம் வரப்போ உயர்த்தீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு தண்ணி நின்றுக்கும். அவ்வளோதான், அவ்வளோ நீரையும் வாங்கி அது சேமித்து வச்சுக்கும். அப்போது காடுகளை விட பல நூறு மடங்கு அதிகமான நீரை சேமித்து வைத்து கொள்கிறது. ரெண்டாவது, காடுகள் சூரிய வெளிச்சத்தையோ சூரியனுடைய வெப்பத்தையோ தங்களுக்கு கீழே பரப்புவதே இல்லை. ஆனால் வயல்வெளிகள் நேரடியாக வெப்பத்தை உள்வாங்குகின்றன, சூரியனுடைய வெப்பத்தையும் உள்வாங்குது, பூமியிலிருந்தும் வெப்பத்தை வேகமாக வெளியேற்றி ஆவியாக்குது சீக்கிரமாக. மரங்கள் என்ன செய்யுது? காற்றில் கூட மென்மையாக ஈரத்தை, மரத்துக்கு கீழே போனாலே ஜில்லுன்னு நம்ம உணர்வோம், மரங்கள் காற்றிலே ஈரத்தை உலாவ விட்டு பூமியிலிருந்து வருகின்ற வெப்பத்தையும் சமப்படுத்த முயற்சிக்கிறது. ஏன்னா ஈரலட்டுன்னு அது செத்துவிடும். ஆனால் வயல்வெளிகள் திறந்த மனதோடு பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பத்தை மேல் நோக்கி போக அனுமதிக்குது. சூரியன்கிட்டேருந்து வர்ற வெப்பத்தை முழுமையாக வாங்கி தான் உறிஞ்சி வச்சுருந்த, குடிச்சு வச்சுருந்த, பக்கத்துலேருந்து சேர்த்து வச்சுருந்த, வேண்டான்னு அடுத்தவங்க கிட்ட தண்ணியெல்லாம் வாங்கி வச்சுருந்த அவ்வளவு நீரையும் ஆவியாக்க சம்மதிக்குது. அதோடு இல்லை, மேகக்கூட்டங்களை நீராவியின் மூலமாக மிக பெரும் அளவிலே வயல்வெளிகளே உற்பத்தி செய்கின்றன என்பது பற்றிய தகவலை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி.